ஜீவன் புத்தரின் மகாத்மியின் குரல். இப்படிப்பட்ட ஜீவன் புத்தர்களைச் சேவித்தவர் அரண்யநரியனு கமிழ்த்திகளும் மகிழமாறு மனுழுதலிய நூலிற் கூறப்படும். கிருச்சிரம் சாந்தராயண முதலியவரதன்கள் எல்லாவற்றையும் குறைவத செய்து பிறப்பின் தூய்மை முத்தியடைதற்கூறிய பிறவி யுடையவராயினாரென்று செய்யாமொழி என்னும் வேதம் கூறுகின்றது. ஆதலால் அவரது மகிமையை எளவித்துரைத்தல் முடியாது. இனிப்பிறரடைதற்கரிய மகிமையுடைய அச்சீவழ்த்தர்களது விதேகவல் இயத்தையும் கூறுகின்றேன். அன்பனே, கவனமாக கேட்க கடவாய்டோ. சி வினா, கவனமாய் கேட்கின்றேன். திருவாய்மலர் தரளல் வேண்டும். திடனானி தரிசனமே தீர்த்த மாடல், திடனானி தரிசனமே தேவ பூசி, திடனானி தரிசனமே செப்பத்பங்கள், திடனானி தரிசனமே சீமரங்கள், திடனானி தரிசனமே சிவத்தைக் காணல், திடனானி தரிசனமே சிவத்தின் சேவை, திடனானி தரிசனமே மேவு தர்க்கு திருவிதமா உலகத்து மருதாமியார்க்கும். 42 மம வரமான ஞானிக்கு மகிழ்வினோடே வளமான போசனமே எளிப்பத்தாலும், திறமான ஞானிக்கு தேவையான திரவியமே சிரத்தையோடு கொடுப்பதாலும், பரமான ஞானிக்கு பத்தியோடே பலவிதமாம் பணிவிடையே செய்வதாலும், அரிதான மோட்ச சொல்க மெழுதையாக வடைந்திடலா மனுவுமிதிலையமில்லை. ஞானியுடைய எர்ச்சனையே செய்வதாலே ஞானபலமடைந்ததனார் சீவன் முத்தி யானபர் மானந்தமடையலாக மதன் பின்பு பரமான விதை கழுத்தி தானமுதாலடைந்திடலா மாதலாலே தளர்வுதரும் பவ்வி எனைத்துத் தள்ளி யானியிலா முத்திநிலையடைய வேண்டி லரிஞனுடைய எர்ச்சனையே செய்ய வேண்டும். ஞானிபத்தீர்த்தத்தார் தானன் செய்வோன் நான்கன வடிவான பரமை யாவ நானவெகு சன்மத்தி லனட்டிப்புற்ற வரங்களெல்லாம் பறிப்பாக மாணவர்க்கே ஈனமிலா ஞானியுடைத் தரிசனாதி எளிதாக விச்சன்மன் தன்னிலேதும் ஊனமிலா ஞானியுடைத் தரிசனாதி இருவோர்க்குப் பம்பீதி மீண்டுமுண்டோ என்பது ரிபுகீதை. அல்ல தங்கவர் பெருமையை எருமறை மொழிய வல்ல தன்றான் முகுந்தனும் பிரமணமாட்டார் என்பது மோகவதைப் பரணி. 100 தத்துவ விளக்கப்படலம். 101